భూయో భూయః పులకనిచితైరంగకైర్రేధమానాః స్థూలస్థూలాన్నయనముకులైర్బిభ్రతో బాష్పబిందూన్ ధన్యాః కేచిద్ వరద భవతః సంసదం భూషయంతః స్వాంతైరంతర్వినయనిభృతైస్వాదయంతే పదం తే. శ్రీ వరదరాజ పంచాశత్ 45వ పద్యం. 44వ பத்தியத்துல உன்னை துவாம் அனுஸ்மரேயம், இடைவிடாது உன்னை தியானம் செய்ய வேண்டும், பக்தி பூர்வமாக உன்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சாதிச்சார். அதுக்கு வரதனக்க விசேஷங்கள் போட்டுண்டார். எப்படி அந்த ஹைரண்ய கர்ப்ப அயமேத ஹவிர்புஜம்னு பெருமன் பண்ணின வேள்வியில எம்பெருமான் தானே தோன்றி அந்த ஹவிச வப்பைய ஏற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட உன்னைன்ற ரீதியில அக்னிக்கும் எம்பெருமானுக்கும் சிரேஷத்தை உபயோகப்படுத்தி ரெண்டு பக்கமும் அண்மையை மாறா மாதிரி பத்தியம் பண்ணார் 44ல. இப்ப 45ல் ஒரு விஷயத்த சாதிக்கிறார். என்னன்னு கேட்டா, சில பாக்கியசாலிகள் இருக்கா, இன்னமும் இருக்கா, அவளுக்கு அர்ச்சையில அபரிமிதமான ஈடுபாடு, அடியனுக்கு அந்த மாதிரி இருக்கிற வாழ்ப்பா தான் அசூய உண்டு. ஏன்னா அடியனுக்கு இன்னும் அந்த அர்ச்சையில முழு ஈடுபாடு வரல. உடனே ஞாபகத்துக்கு வர்றது அடியனுடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் திருவள்ளிக்கணியில. அவர் ஆசிண்டு பாடசாதி சேவிச்சோம்னா அடியனுக்கு தெரியாது எவ்வளோ விஷயங்கள் அதை சாதிச்சுட்டே இருப்பார். பாடசாதி சாத்தின்னு இருக்கார். நமக்கு பாதி திருவாபரணம் பேர் கூட தெரியாது. நேத்திக்கு இது சாத்தியிருந்தார், இன்னைக்கு இது சாத்தியிருந்தார்னு அவருடைய திருமுக கவனியம் அப்படின்னு எவ்வளவோ ஈடுபாடு. அவளை பார்த்தா நமக்கு வெட்கமாகவும் இருக்கு, நமக்கு இந்த மாதிரிலாம் அனுபவிக்க தெரியலேன்னு. வரதனை பத்தி சொல்லவே வேண்டாம். அங்கேயே இருந்து இன்னைக்கும் எவ்வளவோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அங்க வேதாத்தியானம் பண்ணிட்டு, அவனுக்கு வேத கைங்கரியம் பண்ணிட்டு, பாராயண கைங்கரியம் பண்ணிட்டு, அங்க அவளோட பசங்களெல்லாம் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கும் இந்த தலைமுறைக்கும் இப்படி இருக்காளே, லௌகிக்க பக்கமா நிறைய பேர் ஓடிட்டு இருக்கோம். அவெல்லாம் இன்னைக்கும் அதை விட்டுட்டு அந்த வாதனைக்காக வசந்தோத்சவம் போது பார்க்கணும். அந்த சின்ன பசங்கள்லாம் விலட்சணமா இருந்துட்டு அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்துக்கு அது மட்டும் இல்ல, தூப்பல் தேசிகனையும் அவ அப்படி கவனிச்சுட்டு இருக்கா. அங்க இருக்கக்கூடிய பாதி அலங்காரங்கள் அவ தான் பண்ற. அவ பண்றான்னு சொன்னா அப்படி அர்ச்சகாலோடய நின்றுட்டு இதை எடுத்து கொடுத்து அதை எடுத்து இதை சாத்து அதை சாத்துன்னு அந்த மாலைகள்லாம் பார்க்கணும் அந்த காஞ்சிபுரத்துல. அப்படிப்பட்ட அர்ச்சையில குறிப்பா வரதருடைய திருமேனியில, அந்த அர்ச்சா திருமேனியில ஈடுபாடு அதிகமா தாம் அடைஞ்சி மத்தவாளுக்கும் அதை பகிர்ந்துக்கிறாளாம், மத்தவாளுக்கும் அந்த அனுபவத்தை ஏற்படுத்துறாளாம். அப்படிப்பட்ட மகானுபாவர்களை பத்தி இந்த பத்தியத்தை சுவாமி தேசிகன் அந்த காலத்துல சாதிச்சிருக்கார். இந்த காலத்திலையும் இந்த மாதிரி பக்தால் இருக்கா, நிச்சயமா இருக்கா. அது போய் அவளோட இருந்தாதான் நமக்கு தெரியும். அப்ப சுவாமி சாதிக்கிறார் சுவாதயந்தே பதந்தே. சப்த அலங்காரங்கள்லாம் நம்ம என்ன போட்டிருக்காரு இதுல, சுவாதயந்தே பதந்தே, பிறர்களையும் அனுபவிக்க செய்கின்றனர். இது காசல் எப்படின்னு கேட்டா, அவளுடைய திருமேனி எப்பயும் புலகாங்கிதம் அடைஞ்சு அந்த புலகாங்கிதத்தினாலேயே கொஞ்சம் பருத்த திருமேனியா, அதாவது தாரக போஷக எல்லாமே வரதுன்னு தான் அவளுக்கு. உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு சொன்னா, கண்ணனே உண்ணும் சோறு பருக நீர் தின்னும் வெற்றிலையும் அவளுக்கு. மிச்ச விஷயங்களை பார்த்து கண்ணன் ஸ்மரணம் இல்ல, கண்ணனே மிச்ச விஷயமா இருந்துருக்கான், அவைகளோட இடத்துல கண்ணனே இருந்துருக்கான்னு தாத்பரியம். அப்படிப்பட்ட அந்த புலகாங்கித அனுபவத்திலேயே அவளோட திருமேனியானது பருத்து இருக்கான். அவளுடைய அந்த ஆனந்த கண்ணீர் பாஷ்ப பிந்து பெறுகிறதா, அந்த பாஷ்ப பிந்துக்கள் கூட நல்லா ஸ்தூலமா இருந்துருக்கான். அவ என்ன பண்றானா, வரதனுடைய அந்த கோஷ்டி இருக்குமோ, பிரபந்த கோஷ்டியோ அல்லது அந்த வேத பாரண கோஷ்டியோ அல்லது பக்த கோஷ்டி, அந்த கோஷ்டிக்கு இவ அலங்காரமா இருந்துருக்காளாம். பங்கி பாவனால்னு சில பேர் சொல்லுவா. எவாளுடைய இருப்புனால அந்த பங்கி அந்த வரிசைக்கே ஒரு சுத்தி ஏற்படுறதா. அப்படிப்பட்ட பாகவத உத்தமர்கள் அவ என்ன பண்றாளாம், அவளுடைய ஒரு ஒருமைப்பட்ட மனசு இருக்கணும், அந்த மனசினால உன்னுடைய திருவடிய அடுத்தவாலும் அனுபவிக்கும்படி செய்கின்றனர் சாதிக்கிறார். வரத சம்போதன பதம் வரத ஸ்வாதயந்தே. ஸ்வது தாத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அனுபவித்தல், கஸ்மை ஸ்வதேயத்தன் இங்கேயே வரதராஜ பஞ்சாசத்திலே பார்த்தோம். அஸ்வதந்த நிறைய இடத்துல அந்த பதத்தை உபயோகப்படுத்திருக்கார். ஸ்வதந்தே அஸ்வதந்த ஸ்வதேத அப்படின்லாம் பிரயோகம் பண்ணியிருக்கார். இங்க சுவாதயந்தேன்னு சொன்னா அது காசல், அனுபவிக்க செய்கின்றனர். ஸ்வதத்தேன்னு சொன்னா தான் ருசிக்கிறான், சுவாதயத்தேன்னு சொன்னா ருசிக்க வைக்கிறான். சுவாதயந்தேன்றது பன்மையில இருக்கு, சுவாதயத்தே சுவாதயத்தே சுவாதயந்தே, இது ஆத்திரை பத பிரயோகம். எதைன்னு கேட்டா தே பதம், தே பதம் தவதே, உன்னுடைய பதன திருவடியை பிறரும் அனுபவிக்குமாறு செய்கின்றனர். யாரு? தன்யாக கேச்சித்து, தன்யாகன்னு சொன்னா பாக்யசாலிகள், தன்யக தன்யோ தன்யாக பகுவச்சனம், தன்யாக சுவாதயந்தே. கேச்சித்துன்னு சொன்னார் சில மகான்கள், சில தன்யர்கள், சில பாக்யசாலிகள் உன்னுடைய திருவடியை சுவாதயந்தே, பிறரும் அனுபவிக்கலாம்படி செய்கின்றனர். இப்ப அவ எப்படி இருக்கான்னு கேட்டா, பூயோ பூயஹ புலக நிஷிதைஹி அங்ககைஹி ஏதமானாக, பூயஹ பூயஹன்னு சொன்னா அடிக்கடி, பூயஹனாலே மறுபடியும், பூயஹ பூயஹனா அடிக்கடி, மறுபடியும் மறுபடியும் தினம் நித்தியம், ஏதாவது பிரம்மோத்சவத்துக்கு போனோம் சேவிச்சோம் வந்தோம்னு இல்ல, அங்கேயே இருந்துட்டு வேதனுடைய திருவடி வாரத்திலே இருந்துட்டு நித்தியம் அதை சேவிச்சுட்டு இருக்கிறது. புலக நிஷிதைஹி, புலக நிச்சிதைஹின்னு சொன்னா அந்த மயிர் கூச்சிருதல், அதனால நிச்சிதைஹின்னு சொன்னா அதனால் நிறைந்த, அங்க கைஹி ஏதமானாக அங்க அங்கக அவயவங்கள், அங்க கைஹின்னு சொல்லிச்சு திருத்தியா பகுவச்சனம், இதற்கு விசேஷனம் புலக்க நிச்சிதைஹி, மயிர் கூச்சி நிறைந்த அந்த அங்கங்களால் அவயவங்களால் ஏதமானாக, ஏத விருத்தம்னு தாத்து, இன்னும் மேன்மேலும் ஒரு செழுமை இருக்கு அவள் திருமேனியில, அந்த திருமேனிக்கு காரணமே வரதனுடைய அனுபவம் தான். அப்படி சிறப்புற்று விளங்குறாளாவா ஏதமானாகன்றது இப்போ தன்யாகாக்கு விசேஷனம், ஏதமானஹ ஏதமானோ ஏதமானாக ஷானச்சி பிரத்தியம் அது, ஏதத்தேன்னு ஆத்மீபத தாத்து, அப்படி இருப்பவர்கள். மேலும் ஸ்தூல ஸ்தூலான் பாஷ்பவிந்தூன் நயன முகுலைஹி பிப்ரதஹான்னு போட்டுட்டு, ஸ்தூல ஸ்தூலான்னா ஸ்தூலம்னாலே பெருசு, ஸ்தூல ஸ்தூலானா இன்னும் பெருசு, நன்ன பருத்து இருக்கக்கூடிய எனது பாஷ்ப பிந்தூன், பாஷ்பம்னா கண்ணீர், பிந்துகுன துளி, பிந்தூன்னா பிந்துக்களை, கண்ணீர் துணிகளை துளிகளை, ஆனந்த கண்ணீர் துளிகளை, நயன முகுலைஹி பிப்ரதஹ, அவளுடைய மொட்டு போல தாமரை மாதிரி கண்கள், அவள் அழகிய கண்கள், அந்த கண்களால் பிப்ரதஹ தாங்கியவர்கள், உத்தம புருஷா உத்தம ஸ்திரீகளுக்கு எல்லாமே எப்பயும் அந்த ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் இருக்குமா, உத்தம ஸ்திரீகளுக்கு முக்கியமா, அதே மாதிரி இவாளுக்கு இருக்கும் வச்சுக்கலாம், பக்தாளுக்கு எப்பயும் அவளோட கண்கள் கண்களில் ஒரு சொட்டு நீர் ரெடியா இருந்து இருக்கும், ஏன்னா எப்பவனா அவளுக்கு அந்த பக்தி பரவசம் ஏற்படும், அப்ப அவ ஆனந்த கண்ணீர் சிந்துவா. அப்ப நயன முக்குலகின்னு சொல்லிச்சு தாமரை முட்டு மாதிரி அல்லது இருக்கக்கூடிய அந்த கண்களால், திருத்தியா பகுவச்சனம் பிப்ரதஹா, பிப்ரதஹான்றது இது சத்ரந்தம், தாங்கிக் கொண்டு இருப்பவர்களாய் அப்படின்னு அர்த்தம் பார்த்து, ஆனந்த கண்ணீர் துளிகளை தாங்கிக் கொண்டிருப்பவர்களாய். பவதஹ சம்சதம் பூஷயந்தா, பவதஹன்னு சொன்னா உனது, சம்சதுனா கோஷ்டி, சம்சதம்னா கோஷ்டியை, பவதஹன்றது ஷஷ்டி ஏகவச்சனம், உனது கோஷ்டியை பூஷயந்தா, இது சத்ரந்தம், பூஷயன் பூஷயந்தோ பூஷயந்தா, அலங்கரிக்கிறாள் இவா வந்தான, இவா வந்தானா கோஷ்டி விலட்சணமா இருக்கு, சில சமயம் நம்ம சொல்றது உண்டு சில பேர் வந்தா கோஷ்டி விலட்சணமா இருக்குன்னு, அப்படி அந்த கோஷ்டியை பூஷயந்தா. அந்த வினய நிபிருத்தைஹி ஸ்வாந்தைஹி தேபதம், அந்த உள்ளுக்குள்ள என்ன பண்ணிருக்கா, வினய நிபிருத்தைஹி, நயம்னா கொண்டு செல்லுதல், வினயம்னா அந்த இடத்துல விசேஷ நயம், அதாவது பழக்கப்பட்டு நிபிருத்தைஹி ஸ்வாந்தைஹி, நிபிருதன்னு சொன்னா அந்த இடத்துல அசங்காத நிபிருதான்ய பாதம் பார்த்தோம் இல்லையா கோபால விஷயத்துல பார்த்தோம், நிபிருத, அப்ப உருளை உருளைப்படுத்தப்பட்ட ஸ்வாந்தைஹின்னா அவளுடைய உள்ளங்களால், தேபதம் உன் திருவடியை, நிபிருத்தைஹி அப்படின்றது இப்ப ஸ்வாந்தைகின்றது திருத்தியா பகுவச்சனம் 3-3, ஸ்வாதயந்தேன்னா மகிழ்ச்சி அடைய செய்கின்றன்னு தாத்பரியமானது. ஒரு அன்பயத்தை பார்த்தோம்னா வரத தன்யாக கேச்சித்து பூயோ பூயா புலக நிச்சிதைஹி அங்ககைஹி ஏதமானாக ஸ்தூல ஸ்தூலான் பாஷ்ப பிந்தூன் நயன முகுலைஹி பிப்ரதஹ பவதஹ சம்சதம் பூஷயந்தஹ அந்தஹ வினய நிபிருத்தைஹி ஸ்வாந்தைஹி தே பதம் ஸ்வாதயந்தே. வரத மெம்பெருமானே தன்யாக கேச்சித்து, கேச்சித்து தன்யாக, சில பாக்யசாலிகள் புண்ணியசாலிகள் பூயோ பூயா புலக்க நிச்சிதைஹி அங்ககைஹி ஏதமானாக, இது ஒரு ஃப்ரேஸ், மறுபடியும் மறுபடியும் புலக்க நிச்சிதைஹின்னா அந்த புலகாங்கிதம் அடைஞ்சு அதனால நிறைந்த அங்கங்களால் ஒரு புஷ்டி ஒரு போஷாக்கு அல்லது சிறப்புற்று விளங்கக்கூடிய திருமேனியை உடையவர்கள். ஸ்தூல ஸ்தூலான் பாஷ்பபிந்தூன் நயன முகுலைஹி பிப்ரதா, இது ஒரு ஃப்ரேஸ், மிக பருத்துள்ள கண்ணீர் துளி ஆனந்த கண்ணீர் துளிகளை நயன முக்குலைகி அவளுடைய அந்த அழகா இருக்கக்கூடிய கண்களால் கண்களால் கடைக்கண் கண்களால தாங்கின்றிருக்கிறவா, பவதஹா சம்சதம் பூஷயந்தஹா, இது ஒரு ஃப்ரேஸ். உனது கோஷ்டியை அலங்காரம் செய்பவர்களாய், அந்தஹா வினய நிபிருத்தைஹி ஸ்வாந்தைஹி, இது ஒரு ஃப்ரேஸ். அந்தஹனா உள்ளுக்குள்ள விட்டுருக்கான்னு கேட்டா, வினய நிபிருத்தைஹி பழக்கப்படுத்தி அவளுடைய ஒருமைப்பட்ட மனசுனால வரதான் அங்க போக்கஸ் அவளுக்கு, வேற எதுவும் கோஷ்டியில இத்தர போக்கஸ் இல்ல அவளுக்கு. அப்படிப்பட்டவா ஸ்வாந்தை அவளுடைய உள்ளங்களால் அவளுடைய மனசுகளால், தே பதம் உன் திருவடியை சுவாதயந்தே, பிறருக்கும் அதை அந்த மகிழ்ச்சியை அவ ஏற்படுத்துற இனிக்க செய்கின்றன்னு தாத்பரியமா இருது. இது முக்கியமா இந்த 45வது பத்தியத்துல சுவாமி அந்த பாகவதோத்தமர்கள் அந்த அர்ச்சர ஈடுபாடு அதிகமா இருந்து தாமும் அனுபவித்து பிறருக்கும் அந்த அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய சாமர்த்தியத்தை உடைய அந்த பாகவதோத்தமர்கள் பத்தி சாதிச்சிருக்கார். 45வது பத்தியம்.